శ్రీమాన్ వెంకటనాథార్య కవితార్కిక కేసరి వేదాంతాచార్యవర్యో మేత నిరస్తాంతదాకృతి యస్యవాగ్గులతి పర్యంతయతిరాజ సరస్వతి తస్మై వేదాంత గురవే భూయో భూయో నమో నమః. విశుద్ధ విజ్ఞాన ఘనస్వరూపం విజ్ఞాన విశ్రాణన బద్ధదీక్షం దయానిధిం దేహభృతాం శరణ్యం దేవం హయగ్రీవమహం ప్రపద్యే. జన్మాద్యసేతోన్వయాదిద్రుతశ్చార్థేష్వభిజ్ఞస్వరాటి తేనే బ్రహ్మహృదాయ ఆదికవయే ముఖ్యంతి యం సూరయః తేజోవారిమృదాం యథా వినిమయో యత్ర త్రిసర్గో మృషా ధామ్నాస్తేన నిరస్తకుహకం సత్యం పరం ధీమహి. ధర్మ ప్రోజ్జితకైతవోత్ర పరమో నిర్మత్సరాణాం తతాం వేద్యం వాస్తవమత్ర వస్తు శివతం తాపత్రయోన్మోహలనం. శ్రీమద్భాగవతే మహామునికృతే కింవా పరైరేశ్వరః సద్యో హృద్యవరుధ్యతేత్ర కృతిభిః శుశ్రూషుభిస్తక్షణాత్ నిగమకల్పతరోర్గళితం ఫలం శుకముఖాదమృతద్రవ సంయుతం పిబత భాగవతం రసమాలయం ముహురహోరసిక భువి భావుకాః. ఇదికి మిన్ ఉపన్యాసత్తుల అంబరీష చరిత్రత్తుల அம்பரீஷன் எப்படியெல்லாம் இருந்து என்பது பற்றி பார்த்தோம். தியானஞ்ச தத்வாத சரோஜ சௌரபம் ஸ்ரீமத் துளசியா ரசனம் ரசனாம் ததர்ப்பிதே பாதௌஹரே க்ஷேத்ரபதானு சர்ப்பணி சிரோ ஹிருஷிகேஷ பதாபிவந்தனே காமஞ்ச தாசே நது காமகாம்யயா யசோத்தம ஸ்லோகஜனாஸ்ரயா ரதிஹீன் கரோஹரியர் மந்திரம் ஆர்ஜனேன. இப்படிலாம் சொல்லி சொன்னார். மந்திரம் ஆர்ஜனா சுதிஞ்சகாராச்சுத சத்கசௌதனேன்னு எல்லாமே தன்னுடைய இந்திரியங்கள் எல்லாமே பகவத் விஷயத்துல ஈடுபடும்படியாக பண்ணினார். அதுதான் அம்பரீஷருக்கு ஒரு ஏற்றம். சாதுக்களை விசேஷமாக கொண்டாடினர். பாகவதாளத்துல பரம பக்தியோடு இருந்து அவர் துவாதசி விரதத்தை அனுஷ்டிச்சார். அந்த துவாதசி விரதம்ன்றது தசமி விரதம், ஏகாதசி விரதம், அதுக்கப்புறமா பண்ணக்கூடியது துவாதசமி அன்னைக்கு ராத்திரி உபவாசம் இருக்கணும், ஏகாதசி அன்னைக்கு முழுக்க உபவாசம் இருக்கணும், அதுக்கப்புறமா துவாதசி அன்னைக்கு பாரணம் பண்ணி அந்த விரத சமாபனம் பண்றது. இப்படி துவாதசி விரதத்தை ஒரு சம்பத்ராந்தம் 12 மாசமாக பண்ணி கடைசி மாசமாக கார்த்திகை மாசத்துல துவாதசி அன்னைக்கு விரத சமாபனம் பண்ண போறே. பெருமாள் திருவாராதனம் எல்லாம் பண்ணிட்டு பாகவத ஆராதனம் பண்ணிட்டு அங்க இருக்கிற பாகவதர்களுக்கெல்லாம் நிவேதனம் பண்ணிட்டு அவர் சாப்பிட அவர் பாரணம் பண்றதுக்கு இருந்துருக்கு. அந்த சமயத்துல பெரிய பிரம்மவித்தான தூர்வாசர் வந்துட்டேர், மகரிஷி வந்துட்டேர். அப்போ அவரை பார்த்த உடனே தஸ்யதர் ஹ்யதிதிஹி சாட்சாத் துர்வாசா பகவான் அபூத் தம் ஆனச்சதாதிதிம் பூயஹ பிரத்யுத்தான ஆசனார்ஹணைஹி யயாச்சேப்யவஹராய பாதமூலம் உபாங்கதஹ. துர்வாச பிரிய மகர்ஷி, மகா தபஸ்வி, பிரிய பிரம்மவித், அதுல ஒன்றும் சந்தேகமே இல்ல. அப்படிப்பட்ட மகரிஷி அவர் தனது திருமாளிகைக்கு வந்தவுடனே அம்பரீஷருக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம். அதுவும் துவாதசி அன்னைக்கு ஒருத்தர் வந்துட்டாங்கனாக்க அந்த பிரம்மவித்துகளுக்கு பாரணம் பண்ணி வச்சு நாம பாரணம் பண்றதற்கு அதை காட்டிலும் புருஷார்த்தம் வேற ஒண்ணுமே கிடையாது. இப்படிப்பட்ட பெரிய தபஸ்வியாக இருக்கிற மகரிஷியே தங்காத்துக்கு வந்துட்டேன், அவரும் பாரணம் பண்றதுக்கு முன்னையே வந்துட்டேன். வந்த உடனே அவருக்கு அர்க்கம் பாத்தியம் ஆச்சமணியங்கள்லாம் சமர்ப்பிச்சு அவர் திருவடிய அவருக்கு அந்த திருவடிய பிடிச்சு விட்டு அப்போ அவர் பிரார்த்திக்கிறார். இன்னைக்கு துவாதசியா இருக்கு, இங்கேயே பெருமாள் திருவாராசனம், அதாவது இங்கேயே அமுதுபடி செய்ய வேணும், இங்கேயே சாப்பிடணும்னு சொல்லி தூர்வாச மகர்ஷிய பிரார்த்திக்கிறேன். இதுல நம்மாத்துக்கு அதிதி வந்தாள்னாக்கா பை வச்ச மாத்திரத்தினால இங்க மடிசெஞ்சி வச்ச மாத்திரத்தினால இங்கே சாப்பிடறான்னு சொல்ல முடியாது. வேற எங்கேயானா சாப்பிடறதுக்கு கூட போனாலும் போகலாம். இது நம்ம நம்மாத்துக்கு ஒருத்தர் அதிதியா ஒருத்தர் வந்துட்டாருனாக்கா அவளை பார்த்து நம்ம சொல்ல வேண்டிய கர்த்தவியம், நம்ம சொல்ல வேண்டிய சொல் என்னன்னா இங்கே சாப்பிடலாம், உமக்கு சேர்த்து பெருமாளுக்கு எல்லாம் பண்ணி வைக்கிறோம், நீர் அவசியம் வந்து இங்கே சாப்பிட வரணும்னு சொல்லி சொல்லணும். பை வைக்க செய்ய நீர் சாப்பிட்டுதான் வந்திருப்பேருன்னு நான் நினைக்கிறேன் என்ன நாம சொல்லக்கூடாது. இதுதான் இப்படி பண்ணா இதுக்கு ஒரு தனி உபச்சாரம்னு பேர் இதுக்கு. ஆகையெல்லாம் இந்த மாதிரி இல்லாத இவரும் என்ன பண்ணார் அப்படின்னா, அம்பரீஷ ஏயாச்சே அபியவஹாராய பாதமூலம் வாங்கதா, அவர் திருவடியை பிடிச்சிண்டு அபியவஹாராய ஏயாச்சே இங்கேயே நீர் சாப்பிடணும், நீர் பாரணம் பண்ணணும், இங்கே பாரணிக்குன்னு அவரை பிரார்த்தனை பண்ணேராம். பிரதிநந்திய அப்ப இது பை வச்ச உடனே இங்கே சாப்பிட வரலாம்னு ஒருத்தருக்கு சொல்லிட்டான்னு வச்சுக்கோங்களேன். இவாளுக்கு கர்த்தவியம், யாராத்துக்கு போறாளோ போறவாளுடைய ஆத்துக்கு கர்த்தவியம் அதிசி வந்தவாளை சாப்பிட சொல்லணும்ன்றது. வந்தவாளுக்கு வந்த உடனே நீ இங்கே சாப்பிடலான்னு ஒரு வார்த்தை சொல்லிட்டாருனாக்க அவளுக்கு ஒரு சந்தோஷம் ஏற்படுறது. அதே மாதிரி தூர்வாசனுக்கு ஒரு பெரிய சந்தோஷம், இங்க வந்த உடனே தன்னை அதிர்ச்சியாகவும் ஏத்துண்டு இங்கே சாப்பிட வரணும்னு சொல்லி பிரார்த்தித்திருக்கிறேன், அவசியம் நான் அப்படியே பண்றேன்ப்பான்னு சொல்லிட்டேன். காளிந்தியில நடம் ஜலம் நல்லா போறது, அந்த ஜலத்தை பாக்குறேன், பார்த்த உடனே மாட்டுறேன், தீர்த்தம் அடைச்சு பிரம்ம தியானம் பண்ணணும்னு சொல்லிருக்கு. இந்த பிரம்ம தியானம் பண்றதுன்னா என்னன்னு கேட்டா, நேர போய் ஆடு மாடு எல்லாம் இறங்கி குளிக்கிற மாதிரி எல்லாம் நம்ம குளிக்கூடாது. எந்த நதியில தீர்த்தம் பண்ணாலும் இல்ல ஆத்துலயே தீர்த்தம் பண்றதா இருந்தாலும் அப்போ நாம பண்ண வேண்டியது என்னன்னாக்க சங்கல்பம் பண்ணிட்டுதான் தீர்த்தம் பண்ணணும். எல்லா தீர்த்தமுமே கங்கா தீர்த்தமாக பாவிச்சுண்டு நம்ம தீர்த்தம் ஆடணும். அப்படி தீர்த்தம் அடைச்சு அவகாச ஸ்நானம் பண்றோமோ இல்லையா, அமர்ந்து தீர்த்தம் ஆடுறோமோ இல்லையோ, அது புருஷாளுக்கு இன்னும் சில கங்கைய ஆவாகனம் பண்ணணும். அந்த எந்த தீர்த்தத்துல குளமோ ஆறோ அல்லது மீதி இடங்கள் ஏரியோ எதுல ஜலாசயத்துல எதுல தீர்த்தம் ஆடினாலும் கங்கைக்கு ஆவாகனம் பண்ணணும், அர்க்கியம் பண்ணணும், அர்க்கியத்தை விடணும். அந்த தீர்த்தத்துல எடுத்து அஞ்சலியாக தலையில கொட்டிக்கணும் மூணு வாட்டி, அதுக்கப்புறமா அட்டாட்சரத்தை சொல்லி புரோட்சணம் பண்ணிக்கணும், ஏழு வாட்டி புரோட்சணம் பண்ணணும். அதுக்கப்புறமா நாம் முழுகணும், அது முழுங்கி அமைக்கி முழுகி தீர்த்தம் அடைச்சு நம்மளால எவ்வளவு நாள் முடியுமோ அவ்வளவு நாள் வரைக்கும் அட்டாட்சரத்தை சொல்லிட்டு பிரம்ம தியானம் பண்ணிட்டு ஜலத்துள்ள இருக்கணும், அதுக்கப்புறமா ஏந்திருக்கணும். இதுதான் தீர்த்தம் அடுறதுக்கு பிரக்ரிய ஆன்மீகங்கள்லாம் சொல்லிருக்கு. இவர் யமுனா தீரத்துல தீர்த்தம் ஆடுறே, யமுனா தீரத்துல தீர்த்தம் அடைச்சு பிரம்ம தியானம் பண்ணிட்டு பிரம் பகவத் தியானம் பண்ணிட்டு தீர்த்தம் ஆடுறே. நம்மள மாதிரி என்ன அவள்லாம் மகா தபஸ்வி, நமக்கு ஒரு அஞ்சாறு வாட்டி அஷ்டாட்சரம் சொல்ல செய்ய மூச்சு முட்டி போடும் நம்ம ஏந்துருவோம். அவர் அப்படியே இல்ல, அப்படியே தியானம் பண்ணிட்டே இருந்துருக்கே தீர்த்தத்துல தீர்த்தம் ஆடிட்டு தியானம் பண்ணிட்டே இருக்கிறதுனால ரொம்ப நாழியம் ஆனது. அவர் வரல, எமனுக்கு போய் தீர்த்தம் ஆட்டு வரேன்னு சொன்னேன், நித்திகர்மானுஷ்டானங்கள பண்ணிட்டு வரேன்னு சொன்னேன், இன்னும் வரலையேன்னு ஒரு விஷயம். முகூர்த்தார்த்தாவசிஷ்டாயாம் துவாதசியாம் பாரணம் பிரதி சிந்தையாமாச தர்மஜ்ஞா த்விஜைஸ்தர்ம சங்கடே. முகூர்த்தார்த்தாவசிஷ்டாயாம், ஒரு முகூர்த்தன்றது ரெண்டு நாழிக்கு, ரெண்டு நாளைக்கு என்ன 48 நிமிஷம். முகூர்த்தார்த்தாவசிஷ்டாயாம், அந்த முகூர்த்தத்துல அர்த்தம் தான் பாதி பாதிதான் இருக்கு, ஒரு நாள் 24 நிமிஷம் தான் இருந்துருக்கு. இவர் இன்னும் தீசாமாடிட்டே வரல, தீசாமாடிட்டு ஆத்துக்கு வந்து இன்னும் என்ன எதனா மாத்தியான நிகாதிகள் அனுஷ்டானம் பண்றதுக்கு காத்துட்டு இருந்தேருனாக்கா இதெல்லாம் பண்றதுக்குள்ள துவாதசி போயிடும். இப்ப பெரிய ஒரு தர்ம சங்கடம் வந்துடுத்து. தர்ம சங்கடம் என்னன்னு கேட்டா, நம்மாத்துக்கு அதிதியாக ஒரு பிராமணன் வந்திருக்கு, அவருடைய அனுமதி இல்லாத நம்ம என்ன உட்காந்து சாப்பிடக்கூடாது. அதிதி போஜனம் பண்ணி வச்சுட்டு தான் நாம சாப்பிடணும், இல்ல கடைசி பட்சம் நம்மளோட அவளோட கூடையானா சாப்பிடணும். அதுலதான் சாப்பிட சாய்க்கிட்டே அதிதிகளுக்கு மின்ன சாதிப்பா, அதுக்கப்புறமா கிரகியாளுக்கு சாப்பிடுவா, பிரம்மச்சாரிக்கு சாதம் போடுறது, அப்புறம் அதிதிகளுக்கு சாதம் போடுறது, அப்புறமா நாம சாதம் போடுறது. இதெல்லாம் என்னன்னு கேட்டாக்க அதிதிகளை சாப்பிட பண்ணி வச்சுட்டு தான் சாப்பிடறதா அர்த்தம் அதுக்கு. இப்போ இவர் வந்தவர் தீசாமோட போனேன்னு போனேர் இன்னும் தூர்வாசஸ் வரல, அவரை வேற பிரார்த்தனை பண்ணிட்டே நீர் இங்கேயே சாப்பிட வரணும்னு பிரார்த்தனை பண்ணிட்டே அதை அங்கீகாரமும் பண்ணிட்டேன், நான் இங்கேயே சாப்பிட வரேன்னு சொல்லிட்டேன். அப்போ அவர் அதிதியா போன பிற்பாடு அவருக்கு சாதம் அவர் சாப்பிட பண்ணி வைக்காது தான் சாப்பிடுறதுன்றது தர்மம் இல்ல. துவாதசியோ இன்னும் 24 நிமிஷம் தான் இருந்துட்டு இருக்கு, அதுக்குள்ள அவர் வராது போயிட்டேர்னாக்க ஒரு வருஷமா சங்கல்பம் பண்ணிட்டே ஒரு வருஷ காலத்துக்கு எல்லா துவாதசி நாள்லயும் அதுக்கு முதல் நாளிகளெல்லாம் முதல் ரெண்டு நாள் திரிராத்திரம் உபவாசம் இருந்து தான் வந்து என் துவாதசி விரதத்தை அனுஷ்டிக்கிறேன்னு சங்கல்பம் பண்ணிட்டு இருக்கு. இப்ப துவாதசி அதிக்கிரமிச்சு போயிட்டோம்னாக்க துவாதசி தாண்டி திரையோதிசியில பாரணம் பண்ணமுனாக்க துவாதச துவாதசியும் ஹந்தி திரையோதிசியான்னு பாரணான்னு சொல்லிருக்கு. இப்ப திரையோதிசி இன்னைக்கு நாம பாரணம் பண்ணமுனா அதாவது துவாதசி இன்னைக்கு துவாதசிய தாண்டி திரையோதிசியில நாம பாரணம் பண்ணமுனா அந்த 12 துவாதசி விரதம் இருந்தது மொத்தம் போயிடுறதுதான், விரத பலன் மொத்தம் போயிடுறதுன்னு சொல்லிருக்கு. இப்ப ஒரு சம்வத்சரமாக இவர் அனுஷ்டிச்சிருந்த விரதம் மொத்தம் வீணா போயிடுறது. இப்ப என்ன பண்றது? அகையிலதான் சில சமயம் சாத்திய துவாதசின்னு சொல்லுவா. சாத்திய துவாதசின்னா 6 நாளைக்கும் கீழே 3 நாளி 2 நாளி கூட இருக்கும் துவாதசி. அந்த மாதிரி நாட்கள்ல அதுக்குள்ள ஆராதனம் பண்ணி பெருமாள் திருவாராதனம் பண்ணி வைசதேவம் பண்ணி பாரணம் பண்ணிடுவா. இப்ப அண்ணன் கேட்டா அதுல எத்தனையோ விசேஷங்கள்லாம் சொல்லப்பட்டிருக்கு. துவாதசி இன்னைக்கு சந்தியாவந்தனத்துக்கு உபஸ்தானத்துக்கு சூரியோதயம் ஆகணும்னு நிர்பந்தம் கிடையாது. சூரியோதயம் ஆறதுக்கு முன்னே உபஸ்தானம் பண்ணி சந்தியாவந்தனத்தை முடிச்சுடலாம். இதெல்லாம் அது சிஷ்டாச்சாரம், பெரியவாளுடைய கூட பழகினவாளுக்கு தான் இதெல்லாம் தெரியும். அந்த துவாதசிக்கு ரொம்ப ரொம்ப முக்கியத்துவம். அதே மாதிரி துவாதசி பாரணம் பண்ணிட்டு கொஞ்ச நாள் தான் இருக்கு, ஒரு 15 வினாடி 20 வினாடி தான் இருக்குன்னாக்க சுமாத்தியானிகத்தை கூட முன்னையே பண்ணிட்டு அந்த உதயத்துக்கு உட்காந்து பாரணம் பண்ணிட்டு அப்புறமா மத்தியானம் மறுபடியும் தீர்த்தமாடி அந்த மாத்தியான சந்தியாவந்தனம் தவிர மீதி கர்மாக்கள் எல்லாம் அனுஷ்டானம் பண்ணணும்னு இது துவாதசி அதாவது சாத்திய துவாதசி விஷயத்துக்கு எப்படி நடந்துக்கணும்னு சுவாமி தேசிகனே இதெல்லாம் சாதிச்சிருக்க, ரக்ஷா கிரந்தங்கள்ல சாதிச்சிருக்க. இந்த மாதிரி பெரியவாளும் அனுஷ்டானம் பண்ணிட்டு இருக்க. இப்ப துவாதசிய அதிக்கிரமிச்சு பாரணம் பண்றதுன்றது பெரிய தப்பு. அதே சமயத்துல அதிதி சத்காரம் பண்ணாமல் நாம சாப்பிடுறதே ரொம்ப தப்பு. இதுதான் தர்ம சங்கடம். இந்த மாதிரி தர்ம சங்கடம் வந்ததுன்னாக்க யார் எப்படி தீர்மானம் பண்றது, யார் தீர்மானம் பண்றது அப்படின்னா ஏதத்ர பிராமணா சம்மர்ஷினா யுக்தா யுக்தா அலூக்ஷா தர்மகாமா ஸ்யுஹு. எல்லாம் அறிந்தவர்களாக இருந்திருக்கிற பிராமணர்களுடைய சபையை கூட்டணுமா, அவளிடத்துல தன்னுடைய தர்ம சங்கடம் தனக்கு ஏற்பட்ட நிலையை வெளிப்படுத்தணும். அப்போ அவ என்ன தீர்மானம் பண்றாளோ அந்தந்த சமயத்துக்கு ஏற்றதாக பெரியவாளா இருந்திருக்கிறவா, வித்வான்களா இருக்கிறவா, சிஷ்டாளாக இருந்திருக்கிறவா, ஆச்சாரத்தை கடைபிடிக்கிறவர்களாக இருந்திருக்கிறவா, பெரியோர்கள் போன வழியில என்ன தீர்மானம் பண்றாலோ அந்த தீர்மானத்தை அங்கீகாரம் பண்ணிட்டு நடக்கணும். இதுதான் இந்த தர்ம சந்தேகம் வந்ததுனாக்க நடந்து கொள்ள வேண்டிய முறை. இப்ப யாருமே பெரியவனாவே மதிக்கிறது இல்ல, எல்லாரும் எல்லாம் அவாவா பெரியவாளா போயிட்டா இப்படி எல்லாம் பண்ணுவாளான்னு தெரியல எனக்கு. ஆனா அவர் அம்பரீஷர்கால மதிச்சேரவர் எல்லாரையும் பாகவதால் மொத்த பேரையும் அங்க சாட்டு இருந்த வித்வான்கள் எல்லாரையும் கூட்டு ஒரு சதசு மாதிரி பண்ணிட்டே சீக்கிரமா எல்லாரும் அவசரமா ஓடி வரணும், சீக்கிரம் வாங்கோ எல்லாரும் வாங்கணும்னு ஓடி வந்தா எனக்கு ஒரு பெரிய தர்ம சங்கடமா இருந்துட்டு இருக்கு. இப்ப தூர்வாச மகரிஷி போனேன், இன்னும் வந்த பாடு இல்லை. ஆகையால இன்னும் கொஞ்ச நாள் தான் இருந்துட்டு இருக்கு, இல்லட்டா துவாரசி போயிடும். துவாரசி போயிட்டுனாக்கா எனக்கு விரதத்தை போக்கடிச்சுக்கிறது இதுல எது பரவாயில்ல, அதிசி சத்காரம் பண்ணாத சாப்பிடுறது பாரண பண்றது பரவாயில்லையா, இல்ல பாரண பண்றதும் துவாரசி அதிக்கிரமிச்சாலும் போனா போட்டோம், அதிசி சத்காரம் தான் விசேஷமா, எதை எதை நான் பண்றதுன்றத நீங்க தான் தீர்மானம் பண்ணணும் அப்படின்னா, பிராமணாதிக்கிரமே தோஷா துவாதசியாம் எத பாரணே எக்கிரத்வா சாதுமே பூயாத் அதர்மோபான் ஸ்பிருசேத். நான் ஏதோ ஒரு காரியத்தை நான் பண்ணிட்டேன்னாக்க அது அதர்மமா கணக்கு போயிட்டுன்னா, அந்த அதர்மம் என்னை தீண்டாதபடி நீங்க எனக்கு இப்ப உபதேசம் பண்ணணும் அப்படின்னு சொன்னா, அசிதா நசிதா யஸ்மாத் ஆபோ வித்வத்பிரீரிதா அம்பசா கேவலே நாத கரிஷே விரத பாரணம். அங்க இருந்திருக்கிறவா பிரம்ம, அங்க இருந்திருக்க பிராமணர்கள் வித்வான்கள் அனுஷ்டான சீலர்களாக இருந்திருக்கிறவா எல்லாரும் சேர்ந்து ஒரு தீர்மானம் பண்ணாலாம், அந்த தீர்மானத்தை அந்த ராஜாவுக்கு அம்பரீஷனுக்கு உபதேசம் பண்ண, அசிதா நசிதா யஸ்மாத் ஆபஹா வித்வத்பிஹி ஈரிதாஹ. கொஞ்சம் பேரும் ஆசமனம் பண்ற மாதிரி தொழில் தீர்த்தம் எடுத்துக்கோ, அதுக்கு ஒரு மந்திரம் இருக்கு, ஜலபானனுக்கு ஒரு மந்திரம் இருக்கு, இந்த மந்திரத்தை சொல்லி இந்த அப்புனால இந்த ஜலத்தால ஒரே ஒரு இந்த அச்சுதாயன் மகா அனந்தாயன் மகா கோவிந்தாயன் மகா சொல்லி ஆச்சமனத்துக்கு தீர்த்தம் எடுத்துக்கிற மாதிரி எடுத்துட்டு, அம்பதா கேவலே நெய்வ இந்த ஜலத்தினால பாரணம் பண்ணிட்டோம்னாக்க, அந்த ஜலத்தை மந்திரத்தை சொல்லி சாப்பிட்டோம்னாக்க பாரணம் பண்ணிட்டுதான் ஆறுது, அது அசித்தமாகவும் ஆறுது அனசித்தமாகவும் ஆறுது. அசித்தன்னா சாப்பிட்டதாக ஆறுது. இப்ப துவாதசி விரதத்துல முக்கியமே சாப்பாடு தானே, சாப்பிடுறது தானே முக்கியம். இப்ப அந்த காலத்துக்குள்ள பண்ணிட்டதுனால இது அசித்தமாக ஆறுது. அதுவே அனசித்தமாகவும் ஆறுதுன்னா அதிசி போஜனத்தை பொறுத்த வரைக்கும் அவளை சாப்பிட பண்ணி வச்சுட்டு தான் நாம சாப்பிடணும். அப்ப அவளை சாப்பிட பண்ணி வைக்காத நாம சாப்பிடக்கூடாது. இப்ப நாம சாப்பிடாதவனாக இருக்கணும். ஒரு துளி உண்டு தீர்த்தம் அச்சுதாயன் மகான் தாயன் மகான் சொல்லி இந்த ஆச்சமனம் பண்றதுக்கு எடுத்துக்கிற மாதிரி, இது ஆச்சமனம் பண்றதுக்கு தீர்த்தம் எவ்வளவு தீர்த்தம் எடுத்துக்கணும்னாக்க, ஒரு உளுந்து உளுந்து அமர்ற அளவு தீர்த்தம் உள்ளங்கையில எடுத்துக்கணும். நிறைய கை நிறைய தீர்த்தம் எடுத்து அப்பாடான்னு தீர்த்தம் சாப்பிடக்கூடாது, தீர்த்தமே இல்லாதையும் இருக்கக்கூடாது. ஒரு உளுந்து அமர்ற அளவு தீர்த்தத்தை கையில வச்சிருந்து சாப்பிடணும்னு ஆச்சமனத்துக்கு விதி. அந்த மாதிரி ஆச்சமனம் பண்ற மாதிரி தீர்த்தத்தை சாப்பிட்டோம்னாக்க, இது சாப்பிட்டதுல சேர்த்துக்க இல்ல, அதாவது அதிசி சத்காரத்துல வரைச்சே சாப்பிட்டதுல சேர்த்துக்க இல்ல. துவாதசி விரதத்தை பொறுத்த வரைக்கும் அசித்தமாக இது சாப்பிட்டதாக பாரண பண்ணினதாக கருதப்படுகிறது. இப்ப ரெண்டு விதத்திலையும் துவாதசியும் துவாதசி விரதத்துக்கும் ஒரு நியம பங்கம் இல்ல, அதிசி சத்காரத்திலையும் ஒரு நியம பங்கம் இல்ல. இப்படி இருக்கிறதுனால துளி உண்டு ஜலபாரணம் பண்ணிடுங்கன்னு அங்க இருக்கிற மகர்ஷிகள்லாம் சொல்லிட்டா, மகான்கள்லாம் சொல்லிட்டா. அவளுடைய வார்த்தையை கேட்டுண்டு இவரும் என்ன பண்ணு, கரிஷே ஜலபாரணாம் விரத பாரணாம் எத்கிருத்வா சாதுமே பூயாது அம்பதா கேவலே நாதா கரிஷே விரத பாரணம் பிராகுர பக்ஷணம் விப்ராஹ்யசிதம் நாசிதம் சயதுரதி இதி அபஹா பிராஹ்ய. இப்படி இந்த துளி உண்டு தீர்த்தம் இந்த தீர்த்தத்தை சாத்தேரா மந்திர புரசரமா ராஜர்ஷிஹே சிந்தையன் மனசாச்சுதம். இத சாப்பிட செய்யும் அச்சுதம் பாருங்க என்ன வார்த்தையை மகர்ஷி சொல்லிருக்கே பாருங்க, அச்சமணம் பண்ணச்சே அச்சுதனுடைய திருநாமத்தை சொல்லி சாப்பிடணும், அச்சுதாயன் மகா அனந்தாயன் மகா கோவிந்தாயன் மகான் சொல்லிட்டு அந்த அச்சுதனுடைய திருநாமத்தை மனசா ஸ்மரிச்சுண்டு இந்த தீர்த்தத்தை சாப்பிட்டு பாரணையை முடிச்சுட்டே அவ்வளவுதான். இது உட்ட உத்தர க்ஷணத்துல இவருக்காக மகர்ஷி வரத்துக்காக காத்துருக்கேன், காத்துன்னு இருக்கச்சு தூர்வாசா யமுனா கூலாது கிருதாவசியகாகதா ராஜாவா காத்துருக்கு வந்த உடனே தூர்வாசர் வந்த உடனே ஏழனம் ஏழனம்னு சொல்லிட்டு அவரை வர வச்சு அமுதுபடி எல்லாம் இடம் பண்ணி சித்தமா வச்சு வச்சிருக்கா அங்க சாப்பிடறதுக்கு அழைச்சம் போறேன். இப்படி ராஜாவனுடைய உபச்சாரத்தை கேட்டு எல்லாத்தையும் பார்த்த உடனே அவருடைய ஒரு அந்தஸ்டால மனக்கண்ணால பாக்குற ராஜா பாரணம் பண்ணியாச்சு அப்படின்றத தெரிஞ்சிருக்கு. தன்னோட சாப்பிடுறதுன்றது வெறும் ஃபார்மாலிட்டி தான், ஏற்கனவே துவாதசி விரதத்தை முடிச்சுட்டேறவ அப்படின்றத தெரிஞ்சிருந்தே. யாருக்குமே ஒருத்தனை சாப்பிட கூட்டுட்டு அவன்கிட்ட சொல்லாதையே தான் சாப்பிட்டு நான் முன்ன உட்காந்து சாப்பிட்டுட்டோம்னாக்க அப்போ அவளுக்கு மனசு கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கும். எதை சாதம் போறோம் தின்னுட்டு போ அப்படின்ற மாதிரி தானே இருக்கும். அந்த கூட சாப்பிடுறதோ இல்ல அவளுடைய அனுமதி வாங்கிட்டு சாப்பிடுறதோ இப்படித்தானே பண்ணிருக்கணும், ரெண்டும் பண்ணலையே. அதனால தூர்வாசம் இது எல்லாருக்கும் வரக்கூடிய இயல்பு தான். அது மன்யுனா பிரச்சலத்காத்ரா புருகுடி குடிலானனஹ புபுட்சிதஸ்ச சுதராம் கிருதாஞ்சலி மபாஷதம். சாதாரணமா இருக்கிறவங்களுக்கு கோபத்துல முகம் சிவந்து போயிடும். தூர்வாசருக்கு ரொம்ப ரொம்ப கோபம் வரவ அவரை கேட்கணுமா உடம்பெல்லாம் நடுங்கிறதா கோபத்துல பார்த்தோம்னாக்க அந்த முகமே அந்த புரு அந்த புருவ நெறிப்பு தான் நம்மளுடைய கோபம் சந்தோஷம் எல்லாத்தையுமே நம்மளுடைய எண்ணத்தை வெளிப்படுத்துறது. அது அதை பார்த்தோம்னா அந்த புருவ நெருப்புல பார்த்தோம்னாக்கா அவருக்கு இருக்கிற கோபம் அந்த முகமே ரொம்ப விகாரமா போயிடுதான். ஏற்கனவே பசியா வேற அவர் இருந்துருக்கார் வசதா. அப்போ பார்த்தோம்னாக்க இந்த கை கூப்பிண்டு இவர் பக்கத்துல நின்றுருக்கார். அவசியம் ஏழனும் ஏழனும்னு அம்பரீஷன் பக்கத்துல நின்றுருக்கு. அவரை பார்த்து இவர் சொல்ல ஆரம்பிக்கிறாராம், அஹோ அத்தியந்த சம்சஸ்ய ஸ்ரீயோன்மத்தஸ்ய பஸ்யதா தர்மம் வியதிரக்ரமம் வியதிக்ரமம் விஷ்ணோஹோ அபக்தஸ்ய யஜமானினஹ. இவனுக்கு துளி கூட தயவே இல்ல, நம்மாத்துல சாப்பிட வந்திருக்கவா அவளுக்கு சாப்பிட பண்ணி வைக்காத இவர் இப்படி பண்ணார். காசின்வாய் கரங்கள் வெப்பினும்னு திருக்கோட்டியூர்ல இருக்கிற பிராமணர்களுடைய விசேஷத்தை பெரியாழ்வார் சாதிக்கிற பெரியாழ்வார் சாதிக்கச்சே அந்த திருக்கோட்டியூர்ல இருக்கிற பிராமணா அங்க இருக்கிறவா எல்லாருமே பாகவதர்கள்லாம். ஒரு பொற்காசுக்கு ஒரு கை நெல்லுதான் கிடைக்கிறதுன்ற அளவு ஒரு பெரிய க்ஷாமமாக இருந்தாலும் கூட நேசவார்த்தை படைத்துன்னு அவ்வாத்துக்கு யாரானா வந்தாள்னாக்கா அவளுக்கு இன்முகத்தோட வரவழைத்து அவளுக்கோட பேசி அவளுக்கு அதிதி சத்காரம் பண்ணி வச்சு அவள்லாம் எம்பெருமான தியானிக்கிறவர்களாக இருந்திருக்கிற மகான்கள் என்று திருக்கோட்டியூர்ல இருக்கிறவளுடைய பாகவதாளுடைய பெருமைய பெரியாழ்வார் சாதிக்கிறார். அந்த மாதிரி இவளை சாப்பிட வச்சு அதுவும் பட்னியா வந்திருக்கவரை சாப்பிட வச்சு சந்தோஷப்படைய வேண்டியவர் போய் அவளை சாப்பிட வைக்காத தாம் பாரணம் பண்ணிட்டு நின்றாக்க இவளுடைய திமிரு தான் காண்பிக்கிறது. தாம் பெரிய ராஜா, நம்மள யாரு என்ன பண்ண முடியும், போ உனக்கு சாதம் இருக்கு போய் தின்னுட்டு போ அப்படின்ற மாதிரி தானே இருக்குன்னு அவருக்கு மனசுக்கு ரொம்ப கஷ்டம். ஆகையால ஒன்னு ஒரு ஜந்து பட்னியா இருந்திருக்கான் அவனை சாப்பிட பண்ணி பண்ணணும் நாம பண்ணணும்னு ஒரு எண்ணமான இருக்கணும். இல்லையா ஸ்ரீயோன்மத்திய பச்சத்தான் பணக்கார திமிரோட இருந்திருக்கான். அதனால இவன் என்ன பண்ண, ஒன்னு தய இல்லாதவனா இருந்தா மின்ன சாப்பிட்டுருவான், பணக்கார திமிரோட இருக்கிறவனா இருந்தாக்கா அவன் மின்ன சாப்பிடுவான், தர்மத்துக்கு பயப்படுறவனா இருந்தான்னாக்கா அவன் மின்ன சாப்பிட மாட்டான், தர்மத்துக்கு பயப்படாதவனாக இருந்தான்னாக்கா அவன் என்ன சாப்பிடுவான், பெருமாளிடத்துல பக்தி இருக்கிறவனாக இருந்தான்னாக்கா ஒரு பாகவதால் வந்திருக்கச்சு அவளை விட்டு தான் சாப்பிட மாட்டான். இப்ப இதுல இருந்து என்ன ஏற்படுறது, இவ பின்ன அம்பரீஷ பாரண பண்ணிட்டதுனால இவருக்கு ஒன்னு தய இல்லை, ரெண்டாவது பண திமிரு, மூணாவது விஷ்ணு பக்தி இல்லை, நாலாவது தர்மத்தை அனுஷ்டிக்கணும்ன்ற எண்ணம் இல்ல. இதுதான் இப்போ தூர்வாசருடைய கண்ணோட்டத்துல அம்பரீஷனுடைய ஒரு நிலை. அதனால அவருக்கு ரொம்ப கோபம் வந்துட்டு அதக்தா புக்தவான் சத்யஸ்தே தர்ஷயம் தர்ஷயே பலம் மாம் அதிதிம் ஆயாதம். நான் அதிதியாக வந்திருக்கேன், நான் கணக்கு முன்ன சொல்லாத இருந்தா பரவாயில்ல, நான் வாட்டுக்கு வந்து மடிச்செஞ்சியை வச்சுட்டு போயிருக்கேன், நானு நான் இங்கதான் சாப்பிட வரேன்னு நீயும் கூட்டிருக்க, நானும் சாப்பிட வரேன்னு அங்கீகாரம் பண்ண பிற்பாடும் இத பண்ணாத இப்படி பாரண பண்ணினதுன்றது ரொம்ப ரொம்ப தப்பு. அதனால இவன் பண்ண ஒரு தர்ம வியதிக்கிரமத்துக்கு தர்மத்துக்கு முரணாக நடந்ததுக்கு பலத்தை நான் காண்பிக்கிறேன்னு தூர்வாச ரொம்ப கோபத்தோட தயாச நிர்மமே தஸ்மை கிருத்யம் காலானலோபமாம் உத்கிருத்ய ஜடாம் ரோஷ விதீபிதா. தன்னுடைய ஜட்டையில இருந்து ஒரு முடியை எடுத்து போட்டு அதுல கிருத்யான்னு பேரு, கிருத்யான்னு அது ஒரு என்ன சொல்றது ஒரு பிசாசு மாதிரி வச்சுக்கோங்களேன். காலானலோபமாம் அந்த காலக்கூட்டம் அந்த கடைசி காலத்துல இருக்கக்கூடிய ஒரு நெருப்பு மாதிரி அங்கிருந்து வரலாம். தாமா பதந்தீம் ஜலதீம் அசிஹஸ்தாம் பதாபுவம் கையில கத்திய வச்சுட்டு நெருப்பு மாதிரி இருந்துட்டு இத அம்பரீஷரை வதம் பண்றதுக்காக வந்துட்டு இருக்காவோ அப்படியே எல்லாம் பார்த்தோம்னா அப்படியே பத்திண்டு எரியுது எல்லாம். அது எல்லாரும் என்னாகுமோ என்னாகுமோ என்னாகுமோன்னு பார்த்துட்டு இருக்கா. அப்போ அம்பரீஷர் என்ன பண்றதுன்னா வாய்மூண்டு இருந்துட்டு இருக்கேன் அப்போ நச்சால பதான் வேபயந்தீம் சமுத்வீஷ்யாம். அந்த பெண்ணுருவுல இருந்துருக்கிற பிசாஜுக்கு நடுக்கிறது உடங்கள்லாம் நடுங்கிறது அவ்வளவு கோபத்தோட வந்துருக்க. அவளை பார்த்து நச்சச்சால இருந்த இடத்த விட்டு ஒரு அடி எடுத்து அனண்ட வைக்கலையாம், அப்படியே இருந்துட்டேராம் அம்பரீஷ. ஏற்கனவே பெருமாளே அவரிடத்துல அவருடைய பகவத் பக்திய மெச்சி அவர்களிடத்துல தன்னுடைய சுதர்சனாழ்வானுடைய இது கொடுத்திருக்கே. பிராக்திஷ்டம் பிரத்யரட்சாயாம் புருஷேண மகாத்மனா ததாக கிருத்யாம் தான் சக்கரம் க்ருத்தாஹிமிவ பாவகா. சுதர்சனாழ்வா பொசிக்கிட்டேன் அந்த பிசாசு க்ருத்தாஹிமிவ பாவகான்னு காட்டுல தீ எல்லா பக்கத்திலயும் நெருப்பு காட்டு தீ பரவும், காட்டு தீ பரவ வச்ச நடுவுல பாம்பு மாட்டின்போம். இந்த பாம்புக்கு இந்த நெருப்பு சூட்டுனால கோபம் வரும், யாரோ நம்மள சீன்றாலும் நினைச்சுட்டு புசு புசுன்னு இது கோபத்தோட இருக்கும். ஆனா இது கோபத்தோட இருந்தாலும் என்ன பண்ணும், நெருப்பு அதையும் விட்டு வைக்குமான்னா அந்த பாம்பும் அந்த நெருப்புல விழுந்து போயிடும். அதே மாதிரி சுதர்சனாழ்வா குருத்தாகிமிவ பாவகான்னு காட்டுத்தீ எப்படி கோபத்தோட இருந்துட்டு இருக்கிற பாம்பையும் பொசுக்கிறதும் அந்த மாதிரி தூர்வாசராலே அனுப்பிக்கப்பட்ட அந்த பிசாசையும் பொசுக்கிட்டே பெண்ணுருவத்துல வந்த பிசாசையும் பொறுக்கிட்டே அதோட நிக்கல. ததபித்ரவத்வீட்சியஸ்வப்ரயாசஞ்சனிஷ்பலம் துர்வாசா துத்ருவே பீதா திக்ஷு பிராணபரீப்ஸயா. அத நாசம் பண்ணதோடு இல்லாத பெருமாள் அந்த சக்கரத்தாழ்வார் தூர்வாசரை தெரிச்சுட்டு வர ஆரம்பிச்சிடுத்து தன்னை நோக்கி வரதையும் பாக்குறேராம் சக்கரத்தாழ்வார். வரத இந்த சுதர்சன சக்கரம் வரத பார்த்த உடனே பயந்து போயிட்டே இவர், தன்னுடைய எண்ணம் நிறைவேறாது போனது ஒரு பங்கு, விபரீதம் வேற நடக்கிறதுன்னா அப்ப ரொம்ப ரொம்ப கஷ்டமா போயிட்டு என்ன பண்றதுன்னு தெரியல. தன் பிராணனை ரட்சிக்கிறதுக்கோசரம் எங்கேந்தோ ஒரு குகையை தேடி பிடிச்சி அந்த குகை உள்ள பூந்தேராம். தம் முனி ரீட்சமானஹா குஹாம் விவிட்சுஹோ பிரதசாரமயரோஹோ. அந்த இடத்துக்கு வந்தாச்சு, இன்னும் எங்கெங்கயோ தூடு தூர ஓடி ஓடி ஓடி ஓடி போயிட்டு இருக்கு. யதோ யதோ தாவதி தத்ர தத்ர சுதர்சனம் துஷ்பிரசகம் ததர்ஷாம். எங்கெங்கெல்லாம் ஓடுறோம் அங்கெல்லாம் சுதர்சனாழ்வாரும் வந்துட்டே இருக்கேராம், பின்னாடியே தெரிஞ்சுட்டு வர்றேராம். துஷ்பிரசகம் தடுக்க முடியாதவராக இருந்துருக்கேர், அவரையும் பார்த்தேராம். என்ன பண்றதுன்னு தெரியல, பிரம்மலோகத்துக்கு போய் பிரம்மாவிடத்துல விழுந்து தயிச்சு கேட்கிற, ஐயோ என்ன சுதர்சனாழ்வார் தெரிஞ்சுட்டு வரேர், என்ன கொளுத்திடுவார் போல இருக்கு, சுதர்சன சக்கரம் வந்துட்டு இருக்கு, நீர்தான் என்ன ரட்சணம் பண்ணணும்னு சொல்ற. ஸ்தானம் மதியம் சக விஸ்வமேதே கிரீடாவசானே திபராத்ததும் ஜே ப்ருபங்க மாத்திரேண ஹி சந்தி ரக்ஷோ காலாத்மனோ யஸ்ய திரோ பவிஷ்யதி. பிரம்மா சொல்றே, யோ என்ன போய் சொல்றே, அந்த பெருமாளுடைய படைப்புல நான் ஒத்தனாக இருந்திருக்கேன், என்ன படைச்சதோடு இல்ல லோகம் மொத்தத்தையும் அவர் தான் படிச்சு, நான் மாத்திரமில்ல அகம் பவஹா தக்ஷ பிருகு பிரதானாகனு, நான் சிவபெருமான் தக்ஷன் பிருகு இப்படி யார் யாரெல்லாம் விசேஷமாக கருதப்படுகிறவர்களோ எல்லாருமே எம்பெருமானுடைய படைப்பு தான், சர்வேவயம் என் நியமம் பிரபன்னாக, எல்லாரும் பெருமாளுடைய கட்டளைக்கு உட்பட்டவர்கள் தான். அப்படி இருந்துருக்கச்சு பெருமாளுடைய ஒரு அஸ்திரமாக இருந்துருக்கிற சுதர்சன என்னால கட்டுப்படுத்த முடியாது, என்னால ஒன்னும் முடியாதுன்னு அவர் ரொம்ப தாழ்மையோட தூர்வாசத்திலிருந்து சொல்லிட்டேறான். சரி ருத்ரபுனிடத்துல போவோன்ட்டு ருத்ரனிடத்துல போறேறான். வயநாத்தபவாமூம்ஜீவோஷாந்தி காலே நவந்தி ஹீதா சகசிரசோ எத்தயம் பிரமாம. அப்ப என்னாலையும் முடியாது, இப்படி என்னாலையும் முடியாதுன்னு சொன்னாக்க என்ன, நான் மாத்திரம் இல்ல சகசிரசோ எத்தயம் பிரமாமஹான், நாங்கள்லாம் பெருமாளுடைய ஆணையினாலதான் அங்கங்க நாங்க சஞ்சரிச்சுட்டு இருக்கோமா தவிர, பெருமாளுடைய ஆணையாக இருக்கிற சக்கரத்தாழ்வான் உன்னை பின் தொடர்வத என்னால யாராலையும் தடுத்து நிறுத்த முடியாது, என்னால முடியாது அப்படின்னு சிவபெருமானும் சொல்லிட்டேரான். நான் மாத்திரம் இல்ல அகம் சனத்குமார நாரதோ பகவானக, நானு சனத்குமாரன் நாரத கபிலன் இப்படி எல்லாருமே தேவலம் தர்மஹா ஆசிரியன்னு இப்படி எல்லாம் எத்தனை பேர் இருக்காளோ, நவயம் சர்வே என்மாயாம் மாயையா விருதாகான்னு, பெருமாளுடைய மாயைய பெருமாளுடைய ஆச்சரியமான சக்திய மீறவா நாங்க கிடையாது, எங்களால எதுவுமே பண்ண முடியாது. நான் உனக்கு ஒரே ஒரு அனுகூலமான விஷயத்த சொல்றேன், உனக்கு நல்ல விஷயத்த போதிக்கிறேன், துர்வாசத்துக்கு சொல்ற, அதை நீ பண்ணு என்று சொல்ற. தமேவ சரணம் யாகி ஹரிஸ்தே சம்விதாசியதி, பெருமாளையே போய் சரணமாக அடைஞ்சிரு, அவர் உனக்கு சம்விதா ஸ்திதி நல்லத உண்டு பண்ணுவே. ஆகையால என்ன பண்ணுதுன்னா, ததோ நிராசஹ சர்வ துர்வாதஹ பதம் பகவதோ வைகுண்டாக்கியம் யதத்யாஸ்தே ஸ்ரீநிவாச ஸ்ரீயாதஹ. இந்த துர்வாசர் ஸ்ரீவைகுண்டத்துக்கு போயிட்டேரான், இது காரிய வைகுண்டம்னு பேரு. இந்த காரிய வைகுண்டத்துக்கு போயிட்டே அங்க பெரிய பிராட்டியாரோடு பெருமாள் எழுந்துள்ள இருந்துருக்கு. ஸ்ரீயாசகன்னு சொல்லி சொன்னார், அங்க போய் பெருமாள் திருவடியில விழுந்து தத்பாத மூலே பதிதாசவே பசு, உடம்பெல்லாம் நடுங்கறதாம் அந்த திவ்ய தம்பதிகள் திருவடியில போய் விழுந்திருக்க. சந்தக்யமானோ ஜித சஸ்திர வன்னினா, தக்கத்தாழ்வாருடைய வன்னி நெருப்பு பிரகாசம் அப்படியே கொளுத்துறது, இவரால ஒண்ணும் பண்ண முடியல, அவள்கிட்ட போய் விழுந்துட்டான். அஜானதே தே பரமானுபாவம் கிருதம் மயாகம் பகவத் பாவத பிரியாணம், ஏதோ தெரியாம பண்ணிட்டேன், பாகவதாரிடத்துல அபச்சாரப்பட்டுட்டேன் தானே, என்ன நேர்தான் ரட்சணம் பண்ணணும், இந்த சக்கரத்தாழ்வாரிடத்துல இருந்து ரட்சணம் பண்றது உம்மாலதான் முடியும்னு பெருமாள் இடத்துல போய் சரணாகதி பண்ணிட்டேன். அப்ப பெருமாள் அதுக்குன்னா நானே நிறுத்தி வர்றேன் சக்கரத்தாழ்வார, இவரை ஒன்னும் பண்ணாதேன்னு சொல்லிடுவேறேன்னு பார்த்தா அவரும் சொல்லையா, அகம் பக்த பராதீன அஸ்வதந்திரைவத்விஜ சாது கிரஸ்த ஹிருதய பக்தை பக்த ஜனப்பிரிய, அகம் பக்த பராதீன, ஐயோ எனக்கு சுதந்திரம் கிடையாது, பக்த பராதீன பக்தாளுக்கு ஆட்பட்டவனாக நான் இருந்துருக்கேன். அகா என்ன சொல்றாளோ அதான் நான் சொல்ல போறேன். திருமிஷி ஆழ்வார் விருத்தாந்தத்துல வரச்சேன், யதோத்தகாரி சன்னதியில இருந்துருக்க யதோத்தகாரி பெருமாள் ஆழ்வார் சொல்ற, இந்த ராஜா சரியா இல்லாத இருந்துருக்கான், உன்னுடைய பக்தனாக கணிக்கன் போயிட்டு இருக்கான், ஆகையால நானும் போறேன், நீயும் வந்துடு, பாயும் பன்னாகத்தையும் சுருட்டிண்டு நீயும் வந்துடுன்னு யதோத்தகாரியும் ஆழ்வாரோட கிளம்பிடுறேன். அங்கிருந்து பாலா தங்குற வரைக்கும் அவர் பட்டு போயிட்டாரு, அங்க போய் ஒரு ராத்திரி தங்கிருக்கு, அதுக்கு ஓரிக்கைன்னு பேரு, ஓரிரவு இருக்கை ஒரு ராத்திரி அங்க தங்கியிருந்த இடமா. அப்ப பெருமாள் வேதோத்தகாரி பெருமாளே அந்த சன்னதியே காலியா போயிட்டு, பெருமாளே இல்ல, ஆதிசேஷனும் இல்ல, பெருமாளும் இல்ல, யாருமே இல்ல, எல்லாரும் பட்டு போயிட்டானா. அகம் பக்த பராதீனஹான அர்ச்சா சமாதியில கூட பக்த பராதீனாக எழுந்தது இருக்க. அந்த திருமுஷி ஆழ்வார் விஷயத்துல நடந்த கால்கள் நந்தவோன்னு சொல்லி அமுதனை பார்த்து அந்த திருவடிக்கு கிடந்தவாறு பேசுவாழி கேசனேன்னு அவர் மங்களாசாசனம் பண்ணச்சே பெருமாள் ஏந்துட்டேறான். கிடந்தவாறு உத்தான சாயியாக அமுதன் எழுந்தருள் இருந்திருக்க. இதுக்கெல்லாம் இதெல்லாம் வந்து பெருமாள் அகம் பக்த பராதீனா, நானா ஒண்ணும் நான் பண்ணல இல்லப்பா, நாகமாத்மான மகசாசே மத்பக்தை சாதுபிர்வினா, மத்பக்தை சாதுபிர்வினா, என்னுடைய பக்தர்களாக இருந்திருக்கிற சாதுக்களோட கூட தான் நான் எல்லா காரியத்தையும் நான் பண்றனே தவிர நான் தனியா எதுவுமே பண்றதில்ல. பக்த பராதீனன் என்னென்ன சொல்லி பிரயோஜனம் இல்லைன்னு பெருமாளும் சொல்லிட்டேறான். சாதவோ ஹிருதயம் மக்கியம் சாதுவுனாம் ஹிருதயம் துவம் மதன்யத்தேன ஜானந்தி நாகந்தேபியோ மனாகபி. அற்புதமான ஸ்லோகங்கள். சாதவோ ஹிருதயம் மக்கியம், எனக்கு அந்தராத்மாவாக இருக்கிறவர்கள் சாதுக்கள். சாதுனாம் ஹிருதயம் துவம், சாதுக்களுக்கெல்லாம் அந்தராத்மாவாக ஹிருதயத்தில் இருந்துட்டு இருக்கிறவன் நான் தான். எதனா ஒண்ணுதானே சாத்தியமாகும், ரெண்டும் எப்படி சாத்தியமாறுதுன்னா, இது ஞானி துவாத்மைவமே மத்தம் லோகத்துல இருக்கிறவாள்லாம் சொல்லிக்கோங்கோ, பெருமாள் தான் ஆத்மாவா இருந்துட்டு இருக்க, சேத்தனா சேத்தனங்கள் எல்லாம் எம்பெருமானுக்கு சரீரமாக திகழ்கின்றன என்று. ஆனா பெருமாள் தன்னுடைய அபிப்பிராயத்துல அவர் என்ன நினைச்சுக்கிறார்னா, சாதுக்கள்லாம் தான் ஆத்மா, அந்த சாதுக்களுடைய சரீரமாக அவர்கள் இட்ட வழக்காக தான் இருக்கிறதாக பெருமாள் நினைச்சுக்கிறாராம். இதுதான் சாதவோ ஹிருதயம் மக்கியம் சாதுனாம் ஹிருதயம் துவம் மதன்யத்தே நஜானந்தி நாகந்தேபியோ மனஹாகபி. அவளுக்கு என்ன தவிர வேற எதுவும் தெரியாது, எனக்கும் அவளை தவிர வேற எதுவும் தெரியாது, என்னுடைய எண்ணத்துல இருக்கிறது அவதானே தவிர வேற யாரும் கிடையாது, ஆகையால என்னால ஒன்னும் பண்ண முடியாதுன்னு பெருமாளும் சொல்லிட்டேறான். சரி என்ன பண்ணதான் சொல்றேன் அப்படின்னா, நேரப்போ அந்த அம்பரீஷன் திருவடியில போய் விழுந்து அம்பரீஷன் போய் பிரார்த்திச்சுக்கோங்க. சங்கல்ப சோதனை திமிங்கலன்னு சொல்லி சொல்ற, திமிங்கலம்ன்றது குட்டி குட்டியா இருக்கிற மீன்கள், இன்னும் பெரிய மீன்கள் எல்லாம் சாப்பிட்டுருமா அது. அந்த திமிங்கலத்தையும் முழுங்கிறது மாதிரி ஒரு பெரிய மீன் இருக்கான் சமுத்திரத்துல, அதுக்கு திமிங்கல கலம்னு பேரும். அந்த மாதிரி பாகவதாபச்சாரம்ன்றது இருக்க, எல்லாத்த காட்டிலும் பெரிய பெரிய பெரிய பாப்பமா இது. சொர்ணத்தேயம் சொராபானம் இதெல்லாம் பஞ்சமகா பாத்துக்கணும்னு சொல்றோம் இல்லையோ, இது எல்லாத்த காட்டிலும் பெரிய பாப்பமா இருந்தான் இருக்கிறது பாகவதாபச்சாரம்னு சொல்லி சொல்ற. இப்படி பாகவதாபச்சாரம் பண்ணாக்க அதுக்கு பெருமாளிடத்துல போய் பிரார்த்திச்சு நாம இப்ப எதனா பண்ணாக்க அந்த பாகவதாபச்சாரம் போகுமான்னா போகாது. யாரிடத்துல அபச்சாரப்பட்டமோ அவளிடத்திலேயே நேர போய் காலில் விழுந்து அவளிடத்துல க்ஷமாயாசனம் பண்ணிண்டாதான் அந்த அபச்சாரம்ன்றது போகும், அவா மன்னிச்சேன்னு சொன்னாதான் போகும். ஆகையால உனக்கும் வேற வழி இல்ல, நேரம் அம்பரீஷனிட போகும் என்று பெருமாளை சொல்லி அமைச்சுட்டேறான். தஸ்ய சோத்யமானம் வீட்ச அம்பரீஷம் உபாவர்த்திய தத்பாதோ துக்கிதோ கிரஹீத்து. கொஞ்ச நாள் முன்ன தூர்வாசஸ் வரைச்சு அவர் திருவடியில ராஜா வந்து விழுந்து சேவிச்சு அர்க்கபாத்திய அட்டுமணியெல்லாம் சமர்ப்பிச்சு இங்கே சாப்பிடறதுக்கு வரணும், இப்படி வரணும், அதிதி சத்காரம் வரணும், அப்படி இப்படின்னு சொல்லச்சு. இவர் தூர்வாசத்துக்கு ரொம்ப ஜில்லுன்னு ரொம்ப சந்தோஷமா இருந்தது. இப்ப வேற வழி இல்ல, நம்ம காலில் விழுந்தவங்க காலில் நாம திருப்பி விழ வேண்டி போயிடுச்சே அப்படின்னுட்டு இவருக்கு வந்துடுச்சு. அதுதான் சொல்ற அம்பரீஷமுபாவிரத்திய தத்பாதோ துக்கிதோ கிரகீது. இப்ப அவருக்கு ஒரு பெரிய கஷ்டம் வந்துடுச்சு. என்ன கஷ்டம், சக்கரத்தாழ்வா தெரிச்சுட்டு வரே, அதுக்கு அந்த கஷ்டம் தாங்க முடியல. சரி மீட்டு பேரா இருந்தா, வந்தையா என் காலிலேயே விழுந்தியா நீ, ரொம்ப சந்தோஷம்னு நினைப்பா. ஆனா அம்பரீஷர் அந்த மாதிரி நினைக்கல, ஐயோ பெரிய பிரம்மவித்து அவர் போய் நம்மள விழுந்து சேவிக்கிறதா, நாம இப்போ நாம எங்க அவர் எங்க. பாதஸ்பர்ஷ விலஜிதா, இது பெரிய கௌரவப்பட்டவாளா இருக்கவா வந்து விழுந்து சேவிச்சாருனாக்க, ஓ நமக்கு வந்து சேவிச்சா நாம பெரிய மனுஷனுக்குள்ள நாம நினைக்கூடாது. அதுக்காக தான் பெரியவாள்லாம் பாகவதால் ஒருத்தருக்கு ஒருத்தர் சேவிச்சாள்னா பிரத்யபிவந்தனம்னு சொல்லி சொல்லிப்பா, அவ திரும்பி சேவிப்பா அவளை. அந்த மாதிரி இந்த சன்னிவேசத்துல வரைச்சே இவருக்கு ஒரே வெக்கமா போயிடுத்தான். மகரிஷி போய் தன் கால விழுதேரே அப்படின்னு ராஜா அஷ்டாவி தத்தரே சஸ்திரம் கிருபையா பீடிதோ வரும். சுதர்சன அழ்வாரிடத்துல பிரார்த்தனை பண்றேனா, இது சுதர்சன ஸ்துதி, அற்புதமான ஸ்தோத்திரங்கள். இது தனியாகவே இந்த சுதர்சன ஸ்துதிக்கு அர்த்தம்லாம் அடைய ஏற்கனவே உபன்யாசம் பண்ணிருக்கேன். இருந்தாலும் இந்த இடத்துல ஒரு சுருக்கமாக இந்த சுதர்சன ஸ்துதியில சில ஸ்லோகார்த்தங்களை மாத்திரம் சொல்லி சொல்றேன். ஸ்வமக்னிர் பகவான் சூரியஸ்வம் சோமோ ஜோதிஷாம் பதி ஸ்வமாபஸ்வம் சிதிர் வியோம வாயு மாத்ரேந்திரியாணி வாயு மாத்ரேந்திரியாணி. பஞ்சபூதங்களும் நேர்தான், ஒளிர்கிற வஸ்துக்களாக எவையவை சொல்லப்படுகின்றனவோ அவையெல்லாம் உம்முடைய தேஜஸ்தினால ஒளிச்சி அந்த பிரகாசத்தை பெற்றவை. சுதர்சன நமஸ்துபியம் சஹசிராராச்சுத பிரியா சர்வாஸ்திர காத்தின் விப்ராய ஸ்வஸ்தி பூயா இடஸ்மதே சுதர்சன மகாஜ்வால சுதர்சன நமஸ்துபியம். இந்த சுதர்சனுக்கு உமக்கு ஒரு பெரிய பிரணாமத்தை நான் சமர்ப்பிக்கிறேன். நானே நீர் இதுக்கு இந்த சுதர்சன மந்திரம், ஷடக்ஷர மந்திரம், மாலா மந்திரம்னு ரெண்டு மந்திரங்கள் உண்டு. இந்த ஷடக்ஷர மந்திரத்துல இருக்கிற சப்தங்கள்லாம் இந்த ஸ்லோகத்துல அமைந்திருக்கிறது. இந்த சுதர்சன மந்திரத்தை சொல்லி நீர் தான் எல்லாருடைய எல்லா அஸ்திரங்களுக்கும் மேம்பட்டவர்களாக நீர் இருந்திருக்கிறவர். இந்த பிராமணனுக்கு ஸ்வஸ்தியை உண்டு பண்ணும், மங்களத்தை உண்டு பண்ணும்னு சொன்னார். தொம் தர்ம ஸ்வமிருதம் சத்யம் தொம் யஜ்ஞோகில யஜ்ஞபுக்கு தொம் லோகபால சர்வாத்மா தொம் தேஜ பௌருஷம் பரம். இதுல ஒரு விஷயம் பார்க்கணும். சுதர்சன அழ்வா பெருமாளுடைய ஆயுதமாக மாத்திரம் இல்ல, பெருமாளே சுதர்சன அழ்வாராகவும் எழுந்தருளியிருக்க. இதுதான் ஒரு முக்கியமான விஷயம். அதே மாதிரிதான் ஆதிசேஷனுக்கு சொல்லச்சே, ஆதிசேஷன் பெருமாளுக்கு ஆசனமாக தென்னால் குடையாம இருந்தால் சிங்காசனமானு சர்வதேச சர்வகால சர்வாவஸ்தோஜிதமான கைங்கரியமும் பண்ணக்கூடிய ஒரு நித்தியசூரியாக எழுந்தருளிருக்க, பெருமாளே ஆதிசேஷன் ரூபத்திலையும் எழுந்தருளி இருந்து சகல லோகங்களையும் தரிக்கிறேர்னு சாஸ்திரங்கள்ல சொல்லிருக்கு. காஞ்சிபுரத்துல உலகளந்தார் சன்னதியில எழுந்தருள் இருக்கிற ஊரகத்தான் சன்னதினு இருக்கு. அந்த சன்னதியில இருக்கிற எம்பெருமான் அந்த ஆதிசேஷன் மூர்த்தியாக ஆதிசேஷ ரூபத்துல எழுந்திருக்க. அவர் பெருமாள் பகவத் ஸ்வரூபம், பகவத் அவதாரம் பெருமாளின் ஊரகத்தானாக அங்க எழுந்தருள் இருக்கின்றது. அதே மாதிரி ஸ்ரீரங்கம், இந்த மாதிரி காஞ்சிபுரம், இந்த மாதிரி திவ்யதேசங்கள்லாம் சுதர்சன ஆழ்வாராக எழுந்தருள் இருக்கிறவர் பெருமாளே தான் சுதர்சன ஆழ்வாராக எழுந்தருள் இருக்காருன்னு பெரியோர்களுடைய ஒரு அபிப்பிராயம். நமஸ்துநாபாங்கில தர்ம சேதவே யதர்மசீலாசுர தூமகேதவே த்ரைலோக்ய கோபாய விசுத்த வர்த்ததே மனோஜமாயாத்புத கர்மணே கிருணே. அகில தர்ம சேதவே, பிற சுதர்சன சூரிய ரொம்ப உக்ரமாக இருக்காரு. இது என்னத்துக்காக காரணம்னா, தர்மத்தை ரக்ஷணம் பண்றதுக்காக தர்மத்துக்கெல்லாம் சேதுவாக இருந்திருக்கேனா. அதர்மசீலாசுர தூம கேட்டவே, இங்க சேதவேன்னு கேட்டவேன்னு இந்த தவே தவேன்றது இதெல்லாம் சொல்லணி. இதுல வரைச்சு அதர்மசீலாசுர அதர்மமாகிற அசுரர்களுக்கெல்லாம் தூமகேது அழிக்கிறவராக வந்தவர். த்ரைலோக்ய கோபாய விசுத்த வர்ச்சசே, சுதர்சனாழ்வார் பளபளபளான்னு சேவை சாய்க்கிறார், அற்புதமான தேஜஸோட சேவை சாய்க்கிறார். அதுக்கு காரணம் த்ரைலோக்ய கோபாய உலகனத்தையும் ரட்சணம் பண்ணுவதற்காக மனோஜமாய அத்புத கர்மணே கிருணே. பெருமாள் நாம் எண்ணிக்கு பார்க்கும், அதாவது சுதர்சனாழ்வாராக இருந்து நாம் எண்ணி பார்க்க முடியாததாக இருந்திருக்கிற மங்களமான காரியங்கள் எல்லாம் பண்ணிருக்கார். ஸ்வத்தேஜசா தர்மமயேன சம்ஹ்ருதம் தம பிரகாசச்சத்ருதோ மகாத்மனாம் துரத்யஸ்தே மகிமா கிராம் பதே ஸ்வத்ரூபமே தத் சதசத் பராபரம். உம்முடைய தேஜஸ்தினாலதான் அஜ்ஞானமாகிற இருட்டு போக்கடிக்கப்படுகிறது. தேஸ்தே மகிமா, உம்முடைய மகிமையானது இவ்வளவு அவ்வளவுன்னு சொல்ல முடியாததாக இருந்திருக்கு. வாக்குக்கு நிலமல்லது, அதாவது வாக்குனாலும் உம்முடைய பிரபாவத்தை சொல்லி முடியாது. பெருமாளுடைய பிரபாவம் தானே உம்முடைய பிரபாவம். பெருமாளுடைய பிரபாவத்துக்கு வேதமே எதோவாச்சோ நிவர்த்தந்தே அப்பிராப்பிய மனசாசகான்னு சொல்லிருக்கு. அந்த மாதிரி இங்கேயும் உம்முடைய பிரபாவத்தை நான் சொல்லி முடியாது. துவத்ரூபமே தது சதசத்து பரவரம், உம்முடைய ரூபமானது சத்தாகவும் அசத்தாகவும் எல்லா விதமாகவும் இருந்துருக்குன்னு சொல்லுச்சு. எல்லாமே எம்பெருமானுக்கு சரீரமாக திகழ்வதாக இருப்பதனால எல்லாத்துக்கும் ஆத்மாவாக நீர் தான் இருந்துருக்கு. சத்வம் ஜகத்ராண கல பிரகாணையே நிரூபித சர்வதோ கதாவிரதம் எதினோ பகவான் பிரீத ஏகா சர்வகுணாஸ்ரயா சர்வபூதாத்ம பாவேன த்விஜோ பவது விஜ்வரஹ. நான் உம்மிடத்துல ஒரே ஒரு விஷயத்தான் பிரார்த்தனை பண்றேன். என் விஷயத்துல கணக்கு நேர் பிரீத்தி உடையவராக கணக்கு இருந்தேர்னாக்கா த்விஜோ பவது விஜ்வரஹ. ஐயோ பாவம் இந்த பிராமணர் துர்வாசர், அவர் பயமில்லாதவராக ஆகட்டும் என்பதாக அம்பரீஷர் வந்து சுதர்சன சக்கரத்தாழ்வார ஸ்தோத்திரம் பண்ணி அந்த ஸ்தோத்திரத்தின் மூலமாக துர்வாசத்தினுடைய பயத்தை போகணும்னு போக்கடிக்கணும்னு பிரார்த்தனை பண்றாராம். இதி சம்ஸ்தவதோ ராஜா விஷ்ணு சக்கரம் சுதர்சனம் அசாமியதே சர்வதோ விப்ரம் பிரதஹத் ராஜயாஞ்சயாம். அப்ப தணிஞ்சுட்டேராம், கோபம்லாம் போயிடுதான் சுதர்சனாழ்வாருக்கு. ராஜாஜ்யான்னு சொல்லியிருக்க, அகம் பக்த பராதீனான், இங்க ராஜாஜ்யா சுதர்சனாழ்வாருக்கு ராஜா கட்டளையிடுறதுன்னா, ஆனா அவர் கட்டளையாக பாவிக்கிறேனாம். ஏன்னா பக்தாளா போயிட்டு அப்படின்னால சாமி இப்படி அவரும் ரொம்ப சந்தோஷம். துர்வாசருக்கு துஷ்வரக்கோனு சாதுனாம் துஷ்டஜோ வா மகாத்மானாம் ஏய் சங்கிரஹீதோ பகவான் சாத்வதாம் ரிடபோஹரி. இதுல அஹோ அனந்ததாசானாம் மகத்துவம் திருஷ்ட மத்தியமே கிருதாகதோபி எத்ராஜன் மங்களானி சமீகத்தேன்னு பாகவதாளுடைய பெருமையை நான் தெரிஞ்சுட்டேன் அப்படின்னு, பெருமாளுடைய பெருமையை தெரிஞ்சுட்டேன்னு துர்வாசத்துல அனந்ததாசானான்னு அனந்த சப்தத்தினால பெருமாளை சொல்லி பெருமாளுக்கு அடியார்களாக இருந்திருக்கிற பாகவதாளுடைய பெருமையை நான் தெரிஞ்சுட்டேன் அப்படின்னு, கிருதாகசோபி தன்னிடத்திலேயே அபச்சாரப்பட்டவர்களுக்கு கூட அவளுக்கும் க்ஷேமத்தை விரும்புபவர்களாக இருப்பவர் தான் பாகவதர்கள். இப்ப இவர் என்ன பண்ணார், துர்வாசர் அம்பரீஷனையே அழிச்சுறதுக்காக தான் அந்த கிருத்யாவை அனுப்பிச்சவர், அவருக்கே க்ஷேமத்தை உண்டு பண்றவராக நீர் இருந்துருக்கு. அவர் தான் அவரிடத்துல போய் விப்ராய ஸ்வஸ்தி பூயா இடஸ்பதேன்னு தானே பிரார்த்தனை பண்ணேன், விப்ரோ த்விஜோ பவது விஜ்வரஹான்னு தானே சுதர்சனாழ்வாண்ட பிரார்த்தனை பண்ணேன். அப்ப எனக்கு இப்ப பாகவதாருடைய பெருமை தெரிஞ்சது. துஷ்கர கோனு சாதுனாம் துஸ்தஜோ வா மகாத்மானாம் ஏய் சங்கிரஹீதோ பகவான் சாத்வதாம் ரிஷபோஹரி. மகாத்மாக்களுக்கு எதையும் அது ஐயோ போயிடுறதுன்னு அதுக்காக எதுவும் விசாரப்பட மாட்டேன், எது போனாலும் அதை பத்தி துஷ்தஜ விட முடியாதுன்றது எதுவுமே கிடையாது அவளுக்கு. துஷ்கரஹா செய்ய முடியாததுன்றதும் எதுவும் கிடையாது. இப்படிப்பட்ட மகாத்மாக்களாலே அனுகிரகம் பெற்றவர்களாக இருக்கிறது இருக்க, மகாத்மாக்களாலே எது நம்ம மாதிரி இருக்கவளுக்கு பாக்கியம். பெருமாள் இப்படிப்பட்ட மகாத்மாக்களாலே சூழப்பட்டவராக, மகாத்மாக்களாலே ஸ்தோத்திரம் பண்ணப்படுபவராக இருந்துருக்க, ஆகையால ரொம்ப சந்தோஷமா. அதுக்கப்புறமா அந்த தூர்வாசரையும் அழைச்சிட்டு போய் அவரை உட்காந்து வச்சு சாப்பிட பண்ணி வச்சு சோஷித்வாதிருதமானீதமாதித்யம் சார்வகாமிகம் கிருத்தாத்மா நிருபதிம் பிராக புஜ்ஜதாமிதி சாதரம். இவ்வளோ அமக்கலம் நடந்த பிற்பாடும் அந்த தூர்வாச அவரை போய் மகர்ஷியை அழைச்சும் போய் அவரை சாப்பிட பண்ணி வச்சு, சரி நான் நல்லா சாப்பிட்டேன் நீர் இனிமே சாப்பிடுன்னு அவருண்டு அவர் அனுமதி கொடுத்த பிற்பாடு பிரீதோஸ்யனுகிருஹீதோஸ்மி தவ பாகவதஸ்யமை தர்சன ஸ்பர்சனாலாபைஹி ஆதித்யேன ஆத்மமேதசா. எனக்கு ரொம்ப சந்தோஷம், இந்த மாதிரி பெரிய பிரம்மவித்துக்களை சேவிக்கிறதுனால தர்சனத்தினால திருப்தோஸ்மி, நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன், அனுகிரகீதோஸ்மி, நான் என்ன அனுகிரகம் பண்ணினவனாக நினைக்கிறேன். தர்சன ஸ்பர்ஷ ஆலாபைஹி, அவள் மகாத்மாக்களை பார்க்கறது விசேஷம், அவ திருவடிய தொட்டு கைங்கரியம் பண்றது ரொம்ப விசேஷம், ஸ்பர்ஷனம் ஆலாபம் அவர்களோட பேசுறது விசேஷம், ஆதித்யம் அவளுக்கு அதிதி சத்காரம் பண்ணி அவளை சாப்பிட பண்றதுன்றது அவ்வளவு விசேஷம். இப்படி எல்லாம் பண்ணிட்டதுனால ரொம்ப ரொம்ப சந்தோஷமாயிடுச்சுன்னு அம்பரீஷரும் சொல்லி சொன்னேரான். புண்ணியமாக்கியானம் அம்பரீஷ பூபதே சங்கீர்த்தயன் அனுத்தியாயன் பக்தோ பகவதோ பவேதி. இப்படி அம்பரீஷ உபாக்கியானத்தை யார் சொல்றாளோ, யார் ஸ்மரிக்கிறாளோ, யார் கீர்த்தனம் பண்றாளோ, அவ எல்லாருமே பக்தோ பகவதா பவேதி. ஒவ்வொன்றுத்துக்கும் ஒவ்வொரு பலன் சொல்ற, எல்லாரும் பகவத் பக்தாளாக ஆயிடுவான்னு சொல்ற. இப்படி பாகவதாளாக இருக்கிறது, பகவத் பக்தாளாக இருக்கிறதுனுடைய சிறப்ப இந்த அம்பரீஷ உபாக்கியானம் மூலமாக மகர்ஷி நமக்கு தெரிவித்த. இதுல இருந்து நாம தெரிஞ்ச இந்த விஷயம் என்ன அப்படின்னா, நம்மாத்துக்கு அதிசயா ஒருத்தர் வந்தாருனாக்க அந்த அதிதிகளை சத்காரம் பண்ணணும், அவளை சாப்பிட பண்ணி வைக்கிறது நம்மளுடைய கடமை. தர்ம சங்கடமான ஒரு நிலை வந்ததுன்னாக்க பெரியோர்களோட கலந்து நாமளா ஒரு தீர்மானம் பண்ணக்கூடாது. பெரியோர்களோட தெரிஞ்சவாள், சாஸ்திரம் தெரிஞ்சவாளோட பேசி அவ என்ன தீர்மானம் பண்ணி அந்தந்த சந்தர்ப்பத்துக்கு இது பண்ணலாம்னு சொல்லி சொல்றாளோ அதை நாம அனுஷ்டிக்கணும். எந்த ஒரு சமயத்திலையும் பகவத் பக்தாளாக இருந்திருக்கிறவ தன்னுடைய நிலையை இழக்க கூடாது. தான் எப்பவும் அதாவது கோச்சுண்டு இது பண்ணிட்டு சண்டை போட்டுதான் இருக்கக்கூடாது, அவ ஒரே நிலையில ஒரு இருக்கணும். மூணாவது நாலாவது தன்னிடத்திலேயே அபச்சாரப்பட்டவர்களாக இருந்தாலும் கூட அவளுக்கும் நல்லதையே நாம நடக்கணும். அதாவது நம்மளையே தான் நல்லதையே தான் நாம நினைக்கணும். இத நாம மனசளவுலையும் இல்லாமல் செயலளவிலையும் அனுஷ்டிச்சு காண்பிக்கணும். இப்படி எல்லாத்தையும் பண்ணினவர் அம்பரீஷ. அப்படிப்பட்ட பரம பாகவத அம்பரீஷன் மாதிரி மகாத்மாக்களுடைய அனுகிரகம் நம்ம எல்லாருக்கும் இருக்கணும்னு பிரார்த்தனை பண்ணிட்டு விடைபெறுகிறேன். கவிதா கிக சிம்ஹாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குரவே நமஹாம்.